நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளிவீசு அலை போல் சுதி வீட்டு இனிதான மொழி பேசு இளம் பூங்கொடியே இது தாய்மடி என்னை பார்த்து ஒளி வீசு.